Vías a Gir. Vías a Gir. Volvén más al Tedi. Vortau en Adi. தருவேன் பாடல் கோடி தனிமை ஏதடி இளைய தேகம் ஓ இணைய வேண்டும் கண்மணி பூமி தன்னை கையில் ஏந்துவேன் வார்த்தையொன்று பேசு பொன்மணி மேகம் போல வானில் நீந்துவேன் வானமும் வையமும் வாழ்த்துமே பிரியசகி ஓ பிரியசகி பிரியசகி ஓ பிரியசகி வீரமான நெஞ்சமில்லையா நெஞ்சில் இந்த வஞ்சி இல்லையா நீ வரும் பாதையை பார்க்கிறேன் வருவேன் வாசல் தேடி வருத்தம் ஏனடி தருவேன் பாடல் கோடி தனிமை ஏதடி இளைய தேகம் ஓ இணைய வேண்டும் இனிய ராகம் ஓ புனைய வேண்டும் பிரியசகி நான் பிரியசகி பிரியசகி ஓ பிரியச சகை.